தந்தையும் தாயுமாகி தானவன் ஞானமூர்த்தி. தந்தையும் தாயுமாகி தானவன் ஞானமூர்த்தி, தந்தையும் தாயுமாகி தானவன் ஞானமூர்த்தி. முந்திய தேவர் கூடி முறை முறை இருக்கு சொல்லி, தந்தையும் தாயுமாகி தானவன் ஞானமூர்த்தி. முந்திய தேவர் கூடி முறை முறை இருக்கு சொல்லி, எந்தை நீ சரணம் என்றங்கு எந்தை நீ சரணம் என்றங்கு இமயவர் பரவியத்த, எந்தை நீ சரணம் என்றங்கு இமயவர் பரவியத்த, சிந்தையுள் சிவம் அது ஆனார், சிந்தையுள் சிவம் அது ஆனார் திருச்செம்பொன் பள்ளியாரே.